மிளகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம் பூ வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம் பூ நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு நாமெல்லாம் தெய்வ படைப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம்பு அக்கரையிலாயிரம் பூ பூ புத்திருக்கு தாமரப்பூ பொன்னிறத்து காஞ்சரம் பூ புத்தம் புது பூஞ்சிருப்பு தாப்பு எப்போதும் மாறாப்பு எடுப்பான பூந்தோப்பு எண்ணெய் எண்ணெய் எங்கும் தித்தி பூப்பு ஒட்டாத ஊதாப்பு உதிராத வீராப்பு வண்ண வண்ண இன்பம் ரெட்டிப்பூ வழி முழுதும் வனப்பு என களைப்பு புது தொகுப்பு வகுப்பு கணக்கெடுப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்தினிலே செந்தாழம்பு எல்லோர்க்கும் வருவதிந்த மூப்பு ஏழைகளின் நல்லுழைப்பு என்ன இங்கு அவர் பிழைப்பு வாழ்வு வரும் என்று எதிர்பார்ப்பு வீணாக இழுக்கும் வம்பு வினையாகும் கைகலப்பு விட்டுவிடு சின்ன தம்பி ஏய்ப்பு கையோடு எடு சிலம்பு கலந்தாட நிமிர்ந்தெழும்பு கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு விறுவிறுப்பு இருக்கு சுறுசுறுப்பு அருவறுப்பு ஒதுக்கு வரும் சிறப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம்பு நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு நாமெல்லாம் தெய்வ படைப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம்பூ